నాగాచలేశ నిఖిలోపనిషన్మనీషా మంజూషికా మరకతం పరిచిన్వతాం త్వాం తన్వీ హృది స్ఫురతి కాపి శిఖా మునీనాం సౌదామణీవ నిభృతా నవమేఘ గర్భ. శ్రీ వరదరాజ పంచాశతి 20వ పద్యం. 19వ పద్యత్తుల வியூக ரூபத்துல எழுந்திருக்கக்கூடிய வாசுதேவன், சங்கர்ஷணன் இத்தியாதி ரூபங்களும் நீயே கரீஷ, நீயே உன்னையே அவ்வாறாக சத்வவந்தக ஜாகிரதீன்னு சாதிச்சார். உன்னுடைய ரூபங்களிலேயே அவர்கள் ஜாகிரத அவஸ்தையில் உள்ளது மாதிரின்னு சொன்னார். அதாவது உள்ளவர்கள் மாதிரி தியானத்தில் இருப்பான் அர்த்தம். தியானத்தில் இருந்தாலும் அது ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஸ்டேட். அது ஸ்வப்னத்தை காட்டிலும் சுஷுப்தியை காட்டிலும் துரிய அவஸ்தையை காட்டிலும் வேறேன்னு சொல்றதுக்காக ஜாகிரதின்னு பதம் போட்டுட்டார். இந்த ஜாகிரதியை பார்த்தா ஏகவச்சனம் மாதிரி பிரமை ஏற்படும். ஆனால் அது ஏகவச்சனம் இல்லை. ஜாகிரு நித்ராட்சயன் தாத்து, நித்ராட்சயனா தூங்கி எழுந்துக்கிட்டுன்னு அர்த்தம், அல்லது தூக்கம் நீங்கன்னு நிலைன்னு அர்த்தம். அதோட லட்டு லக்காரம் எப்படி போகும் கேட்டா ஜாகர்த்தி ஜாகிருதக ஜாகிருதி. ஜாகர்த்தின்னு சொன்னதான் ஏகவச்சனம், ஜாகிருத்தின்னு சொன்னா பகுவச்சனம். சத்வவந்தக ஜாகிருதி, சத்வகுணம் மேலோங்கியவர்கள் உன்னுடைய அந்த 16 ரூபங்களிலும் மூர்த்திகளிலும் தங்களுடைய சித்தத்தை செலுத்தி கருத்தூன்றி நிற்கின்றனர்னு அர்த்தமாகுது. இப்போ இந்த 20 பத்தியத்தில் 20, 21 ரெண்டும் அந்தர்யாமி சுரூபத்தை பற்றி ஒரு வர்ணனை. ஸ்ருதிகள்லாம் அதாவது உபனிஷத்தெல்லாம் எம்பெருமானையே போற்றுகின்றன, வரதன் வரதனே உன்னையே போற்றுகின்றன. சப்தம் அர்த்தம், சப்தத்துக்குள்ள அர்த்தமானது ஊங்கின்னு இருக்கு, அல்லது சப்தமானது அர்த்த கர்ப்பிதமா இருக்கு. இப்ப உபனிஷத்துல வரக்கூடிய அர்த்தங்கள் அதாவது சப்தங்கள்லாம் ஒரு பொட்டியா வச்சுட்டோம்னா அந்த பொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் அது எம்பெருமான் தான். ஒரு மரக்கதமா ஜொலிக்கிறானா அந்த பொட்டிக்குள்ள அனைத்து விதமான உபனிஷத்துகளாலும் அவைகளோட கருத்து ஒரு பொட்டின்னு வச்சுட்டோம்னா அந்த பொட்டியில மரகத ரத்னமா எம்பெருமான் இருக்கான். சரி, உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது ரொம்ப அப்சிராக்டா இருக்குமே விஷயம், இது தியானத்துக்கு கோச்சரமாகுமா அப்படின்னு கேட்டா, யோகிகளுக்கு முனிவர்களுக்கு அவளுடைய உள்ளத்தில் ஹிருதயத்தில் எம்பெருமான் அந்தர்யாமியா காட்சியளிக்கின்றான். எந்த மரகத மணியானது உபனிஷத் மரகதமணின்னு சொன்னோமோ அந்த உபனிஷத்தோட கருத்துக்கள்லாம் ஒரு பொட்டி, அந்த பொட்டியில பிரகாசிக்கக்கூடிய அந்த மரகத மணி இருக்கு, ரத்தனம் இருக்கு, அதே யோகிகளுடைய முனிவர்களுடைய ஹிருதயத்தில் ஒரு விலட்சணமான ஜுவாலையா பிரகாசிக்கின்றது, அவளுடைய தியானத்துக்கு அது இலக்காகிறதுன்னு சாதிக்கிறார். அதுல அழகா ஒரு ஓமையை சொல்றார். இந்த ஓமையானது ரியலிஸ்டிக் இல்ல, அதாவது விபரீதமா இருக்கு, அதை நம்ம இந்த அர்த்தத்தை பார்க்கச்சு அனுபவிக்கலாம். நாகாச்சலேஷன்னு போட்டுண்டர், நாகாச்சலேஷன்றது நாகமலை நாயகனார் அப்படின்னு சொல்ற அடைக்கலப்பத்துல அதே அர்த்தம். நாகனா யானை, அச்சலனா மலை, ஈஷனா நாயகன். நாகாச்சலேஷன் சந்தி நாள் எடுத்து நாக அச்சல நாகாச்சல நாகாச்சல ஈஷ நாகாச்சலேஷ நாகாச்சலசிய ஈஷ நாகமலை நாயகனே அல்லது அத்திகிரிநாதனே ஸ்புரதி. ஸ்புரத்தின்னு சொன்னா பிரகாஷிக்கிறதுன்னு அர்த்தம். பொதுவா ஸ்புரத்தின்றது சஞ்சலத்தை குறிக்கும், தூண்டுதல் இங்க அர்த்தம், பிரகாஷிக்கிறது ஏகவச்சனம், லட்லக்காரம் ஏகவச்சனம் ஸ்புரதி. இது ஷிகா ஸ்புரதி, ஷிகானா ஜுவாலை, தீபத்தில் இருக்கக்கூடிய வன்னி ஷிகான்னு சொல்லுவோம், அது ஒரு ஜுவாலை. எப்படிப்பட்ட ஜுவாலைன்னு கேட்டா காபி ஷிகா ஸ்புரதி. காபின்ற பத்தி ஏற்கனவே பார்த்தோம். கோபி காபி எல்லாம் விலட்சணமான அர்த்தம். விவரிக்க முடியாத ஒரு ஜுவாலையானது பிரகாசிக்கின்றது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா தன்வி. ஷிகான்றது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால தன்வின்னு போட்டுண்டர். தன்வினா மிகவும் மெல்லியதான, மெலிசா இருக்கிறது அல்லது மிகச்சிறியதா இருக்கக்கூடிய அந்த ஜுவாலை. சரி, ஜுவாலை இவ்வளவு மெலிசா இருக்கே, அது தியானத்துக்கு கோச்சரம் ஆகுமா? அது எவ்வளவு பிரகாசம் கேட்டா சௌதாமணி இவன் சாதிக்கிறார். சௌதாமணிவ தன்வி காபி ஷிகா ஸ்புரதி. சௌதாமணின்றது மின்னல், ரொம்ப பிரகாசமானது. அந்த மின்னல்லேயே மிகவும் விசேஷமான ஒரு மின்னலுக்கு பெயர் சௌதாமணியின் பெயர். அதனுடைய பா, அதனுடைய ஜோதிஷானது கொஞ்சம் பிரசித்தமான ஒரு ஜோதிஷ். அப்படிப்பட்ட சௌதாமணி இவன் போல, அப்படிப்பட்ட ஒரு மின்னல் விசேஷம், அதே போல உள்ள மிகச்சிறிய விலட்சணமான ஜுவாலின் சாதிச்சார். சரி, மின்னல்னா வந்து வந்து போகும், ஸ்புரத்தினால கொஞ்சம் ஆட்டம் இருக்குமே அந்த ஜுவாலையிலன்னு சொன்னா நிபிருத்தான்னு சாதிக்கிறார். நிபிருத்தானா அசையாமல் இருக்கின்ற. நிபிருத்தான்ய பாதம்னு நம்ம கோபால அம்சத்தில் பார்த்தோம், அசையாம இருக்கிறதுன்னு. இங்க அதே மாதிரி நிபிருதா, அங்க நிபிருத்த அந்நிய பாதம், இங்க நிபிருதான் இருக்கிறதுனால இந்த ஷிகாக்கு இதுவும் ஒரு விசேஷனம். ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு நிபிருதா தன்வி ஷிகா. நிபிருத்தான அசையாமல் இருக்கிறது. இப்ப மின்னல்னு சொன்னாரு, அந்த மின்னல் எப்படிப்பட்ட மின்னல் சொன்னா நவமேக கர்ப்பான்னு சொன்னார். நவமேக கர்ப்பா, நவமேக கர்ப்பான்னு சொன்னா, நவன்னு சொன்னா புதுசு, மேகம்னா நமக்கு தெரியும் மேகம். ஒரு புதிய மேகத்தை தனக்குள் கர்ப்பமாக கொண்டுள்ள சௌதாமணியின் சாதிச்சார். இதான் இங்க அந்த மாற்றா கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய ஒப்பமானு முதல்ல சொன்னோம். பொதுவா மேகத்துக்குள்ளதான் கர்ப்பமா மின்னல் இருக்கும். ஆனா சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, மின்னலுக்குள்ள கர்ப்பமா இருக்கக்கூடிய மேகம், அதாவது மேகத்தை, நவமேகத்தை, புதிய மேகத்தை கர்ப்பமாக உடைய மின்னல் சாதிக்கும். இதுக்கு தாத்பரியம் இருக்கு, ஸ்ருதியில அந்த மாதிரி வச்சனம் இருக்கு. அந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷுக்கு நடுவுல எம்பெருமான தியானம் பண்ணும்னு சொல்லிட்டு அவன் அதுல தோன்றுகிறான்னு சொல்லியிருக்கு. தஸ்யா ஷிகாயா மத்தியே பரமாத்ம விவசித்தகன்லாம் பத்மகோஷ பிரதிகாசகம் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சுவாமி அழகா சாதிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் கருமைகளோட எம்பெருமானை ஒப்பிடுறது ஒரு வழக்கம், கன்வென்ஷன். கருமைகள் நிறத்தான் இருக்கச்சு, அதை மேகத்தோட ஒப்பிடுற அங்கையும் அப்ப மின்னலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேகமா அழகா காண்பிக்கிறார். எங்கன்னு கேட்ட ஹிருதி, ஹிருதினா உள்ளத்தில். ஏன்னா தியானமானது ஹிருதிய விசேஷமான ஒரு விஷயம். ஹிருதினா சப்தமி விபக்தி ஏகவசனம், உள்ளத்தில். யாருடையன்னு கேட்டா எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம், ஆனா அதை தியானத்துக்கு கோச்சரமா யாருக்கு ஆகணும்னு கேட்டா முனி நாம். முனிகின்னு சொன்னாலே மனநசீலக, தியானம் பண்ணுவதற்கு ஒரு சக்தி பெற்றவர்கள் உள்ளவர்கள். முனினான்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், முனிகளுக்கு அல்லது முனிவர்களின். சரி, முனிவர்கள் ஆச்சே, நிறைய பேர் முனிவர்கள் இருக்கா. அப்ப விசேஷிச்சு சொல்லணுமே சொன்னா துவாம் பரிச்சின்மதாம். துவாம்னு சொன்னா உன்னை, துவம் யுவாம் யூயம் துவாம் உன்னைன்னு அர்த்தம். இரண்டாவது விபக்தி, தித்தியா விபக்தி பகு ஏகவச்சனம். பரிச்சின்வதான்னு சொன்னா இந்த முனி நாம்க்கு விசேஷனம். உபாசிக்கின்றவர்களுடைய அர்த்தம் வருது. சினு தாத்து, தாத்து ஒன்று இருக்கு, அது பரின்ற உபசர்க்கத்தோட சேர்ந்து பரிச்சின்வன், சின்வன் கலெக்ட் பண்றது, பரிச்சின்வன்னா அதை அறிமுகப்படுத்திக்கிறது அல்லது தியானம் பண்றது. பரிச்சின்வன்றது பரிச்சின்வதான்றது அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். இங்க அர்த்தம் கான்டெக்சுவல் மீனிங் சொன்னா உபாசிக்கிறவர்களுடைய அல்லது தியானம் செய்பவர்களுக்கு, முனிவர்களுக்கு அல்லது முனிவர்களுடைய தியானம் செய்பவர்களுடைய ஹிருதயத்தில் அர்த்தமாறுது. நீ யார் அப்படின்னு கேட்டா நிகில உபனிஷத் மனிஷா மஞ்சூஷிகா மரகதம். நிகில உபனிஷத், ஒன்னு ரெண்டு உபனிஷத்துல அனைத்து உபனிஷத்துக்களுடைய மனிஷா, மனிஷான அந்த ஒரு ஒட்டுமொத்த கருத்து, அந்த அல்டிமேட் எசன்ஸ் சொல்லுவோம், அந்த கருத்து அதுவே ஒரு பொட்டி. மஞ்சூஷிகா, மஞ்சூஷிகான்னு சொன்னா ஒரு பொட்டி. மஞ்சூஷிக்கால இருக்கக்கூடிய மரக்கதம், மரக்கதம்னு சொன்னா அந்த மரக்கத ரத்னம். ஐம்பதாவது பத்தியத்திலே சொல்ல போறார், மாதங்காத்ரௌ மரக்கத ருச்சம்னு, எம்பெருமானுடைய அந்த மரக்கத காந்தி, அந்த அந்த அந்த காந்திய சொல்லப்படுறார் மறுபடியும். அப்படி இருக்கக்கூடிய உன்னை, மரக்கத மணி போல் இருக்கக்கூடிய உன்னை உபாசிக்கின்றவர்களுக்கு, முனிவர்களுக்கு நீ எப்படி காட்சியளிக்கிறேன்னு கேட்டா, அவளுடைய ஹிருதயத்துல ஒரு புதிய மேகத்தை கர்ப்பமாக கூடிய ஒரு மின்னல், அந்த மின்னல்ல தோன்றக்கூடிய அந்த புதிய மேகம் இருக்கே, அப்படி அப்படிப்பட்ட அந்த மின்னல் இருக்கும், அதுதான் விலட்சணமான ஜுவாரி, அது அவளுக்கு பிரகாசிக்கின்றதுன்னு சாதிச்சார். இந்த புது மேகத்தை கம்பேர் பண்றது ரொம்ப விசேஷம். தியாகராஜ கூட ஒரு கீர்த்தனையில் நவமேக தேஜான்னு பாடுறார். அப்படி எம்பெருமான கம்பேர் பண்ணி இந்த பத்தியத்தில் அழகாக சாதிச்சிருக்கார். அதாவது அத்திகிரிநாதனே, நாகமலை நாயகனே, உபனிஷத்துக்கள்லாம் உன்னையே கொண்டாடுறது, உன்னுடைய பெருமையை பறக்க பேசுகின்றன. அப்ப அதனுடைய கருத்துக்கள்லாம் ஒரு ஒரு பொட்டியா வச்சுட்டோம்னா, அந்த பொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மரக்கத மணி நீதான். உன்னை தவம் செய்யும் முனிவர்கள் அவளுடைய ஹிருதயத்துல நீ ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி, ஒரு அக்னி ஜுவாலையானது அசையாம இருந்துட்டு இருக்கான். அந்த ஜுவாலைக்கு நடுவில் நீ கருமுகில் நிறத்தினா நீ தோன்றுகிறான்னு சாதிக்கிறார். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு மின்னல், வானத்துல ஒரு மின்னல் வருது, அந்த மின்னல் அசையாம இருக்கு. அந்த மின்னலானது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு புது மேகத்தை அல்லது ஒரு புது மேகம் அங்க வந்து நிற்கிறதுன்னு வச்சுக்கலாம், அசையாம. அப்ப மின்னலுக்கு நடுவில் ஒரு மேகம், அத மாதிரி இருக்குன்னு ஒரு உவமையா சொல்றார். இப்படி அவளா தங்களுடைய ஹிருதயத்துல அந்த அக்னி ஜுவாலை நொடில் இருக்கக்கூடிய உன்னை தியானம் பண்ணுகின்றனர்னு இந்த அந்தர்யாமி விசேஷத்தை சாதிக்கிறார். அதுவும் வரதா நீ என்றார். அன்வைய தபத்தம்னா, நாகாச்சலேஷ நிகிலோபனிஷத் மணிஷா மஞ்சூஷிகா மரகதம் துவாம் பரிச்சின்வதாம் முனீனாம் ஹிருதி நவமேக கர்ப்பா நிபிருதா சௌதாமணீவ தன்வி காபிஷிகா ஸ்புரதி. நாகாச்சலேஷ அத்திகிரி பிரமானே, நாகமலை நாயகனே, நிகிலோபனிஷத் மனிஷா மஞ்சூஷிகா மரகதம். நிகிலன்னு சொன்னா அகில, அனைத்து உபனிஷத்துக்களுடைய மனிஷான இங்க ஒட்டுமொத்த கருத்து, அந்த கருத்தாகிய பொட்டி, மஞ்சூஷிக்கான பொட்டி, அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரகத ரத்னம், அது நீ துவாம். அப்படிப்பட்ட மரகதம்ன்றது நல்ல த்விதியா பக்தி இயக்க வச்சனம், அது துவாம்க்கு விசேஷனம். உன்னை பரிச்சின்வதாம் சொன்னா உபாசிக்கிறவர்களுடைய, அவ யாருன்னு கேட்ட முனிநாம், முனிவர்களுடைய ஹிருதி, ஹிருதினா ஹிருதயத்தில், உள்ளத்தில், நவமேக கர்ப்பா நிபிருதா சௌதாமணி இவ. நவமேக கர்ப்பான்னு சொன்னா புதியதொரு மேகத்தை கர்ப்பமாக வைத்துக்கொண்டு, நிபிருதா சௌதாமணி என அழுவார் சொல்லச்சு, மின்னின் நிலையில மண்ணு ஆக்குகள்னு சாதிச்சார். மின்னல்னாலே பொதுவா அது க்ஷணவிருத்தி. அப்ப அப்படிப்பட்ட தோன்றிட்டு போயிடுமான்னு கேட்டா, இல்ல, நிபிருதா சௌதாமணின்னு சாதிச்சார். அசையாமல் இருக்கக்கூடிய சௌதாமணின்றது ஒரு விசேஷமான மின்னல், பிரசித்தமான மின்னல். அப்படிப்பட்ட மின்னலை போல தன்வி காபிஷிகா, ஒரு மிகச்சிறிய விலட்சணமான, மிகச்சிறியதுன்னு சொன்னா கூட விலட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவாலை, ஷிகான ஜுவாலை, அது அவளுக்கு தோன்றுகிறது, பிரகாசிக்கின்றது அவளுடைய தியான தசையில. அதுதான் அந்த அந்தர்யாமி சுரூபம். அதுக்கு எல்லாருக்கும் இருந்தா கூட அத யாருக்கு அது கிட்டும்னு கேட்டா, அந்த உன்னை தியானம் செய்யக்கூடிய முனிவர்களுக்குன்னு அழகா அந்தர்யாமி சுரூபத்தை சாதிக்கிறார். இதுதான் இருபதாவது பத்தியத்துடைய அர்த்தமா இருக்கு.